மகளே பாதி மலரே, நீ மனசில் என்னை அறியுன்னோ. மகளே பாதி மலரே, நீ மனசில் என்னை அறியுன்னோ. கனவும் போய தினமும் நின் சிரியில் வீண்டும் உணருன்னோ. ஈ கொதும்பு களியோடம் காணாத்த தீரமணையுன்னோ. மகளே பாதி மலரே, நீ மனசில் என்னை அறியுன்னோ. குஞ்சு தாரமாய் தூரே வந்து நீ நின்னி நின்றிருந்தோமனே. அன்னுறங்காத்த ராத்திரியில் நின்று ஓர்மதன் நோவறிஞ்சு ஞா. தழுவி வீண்டும் ஒரு தளிரு ஒளி நூறுங்கு போல் என்னே நீ அலச மிருதுல மழகே. மகளே பாதி மலரே, நீ மனசில் என்னை அறியும். என்ற கை குடந்தையில் பழைய பூநிலா தாரகம். ஒரு பழுங்கு பொஞ்சிமிழினுள்ளிலே மண்சிராதின்ற நாணமா. கதிரிடும் பொழும் காத்திலாடாதே காத்திடும் மனம் கண்மணி. ஹிருதயமே விட நிறையும் இனியுறங்காரிராரிரோ, ஆரிராரிராரிரோ, ஆரிராரிராரிரோ.